ஸ்ரீமத்குருபியோ நம. ஸ்ரீஹரையே நம. ஸ்ரீஹரையே நம. ஸ்ரீஹரையே நம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பூகண்டம் வாரணாண்டம் பரவர விடபம் டம்பம்போருடம்பம் டிம் டிம் டிம் டிம் டிடிம்பம் தகமபி தகமை ஜம்ப ஜம்பைஷ்ட ஜம்பை துல்யாத்துல்யாத்து துல்யா தும தும துமகை குங்குமாங்கை குமாங்கை ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹரஹ ககரஹ பாது மாம் நாரசிம்ஹ பூபிருத் பூபிருத் புஜங்கம் பிரளயரவவரம் பிரஜ்வலஜ்வாலமாலம் கர்ஜர்ஜம் கர்ஜதுர்ஜம் கிக சக சக சித் கர்ஜதுர்ஜர்ஜயந்தம் பூபாகம் போகபாகம் ககனம் கர்தமத்யுர்க்ரதகண்டம் ஸ்வச்சம் புச்சம் ஸ்வகச்சம் ஸ்வஜன ஜனநுதஹ பாது மாம் நாரசிம்ஹ ஜம் ஜம் ஜம் ஜம் ஜகாரம் ஜஷ ஜஷ ஜஷிதம் ஜானுதேஷம் ஜகாரம் ஹும் ஹும் ஹும் ஹும் ஹகாரம் ஹரித கஹஹச யம் திசே வம் வகாரம் வம் வம் வம் வம் வகாரம் வதன தலலிதம் வதன தலிததம் வாமபக்ஷம் சுபக்ஷம் லம் லம் லம் லம் லகாரம் லகுவன விஜயஹ பாது மாம் நாரசிம்ஹ பூத ப்ரேத பிசாச யக்ஷ கணஷஹ தேஷாந்தரோச்சாடனா சோர வியாதி மஹஜ்வரம் பயஹரம் சத்ருக்ஷயம் நிச்சயம் சந்தியா காலே ஜபதம் அஷ்டகமிதம் சத்பக்தி பூர்வாதிபிஹி ப்ரஹ்லாதேவ வரோ வரஸ்து ஜயிதா சத்பூஜிதாம் பூதயே. ஜெய் போலோ நரசிம்ஹமூர்த்திகே ஜெய். ஜெய் போலோ பிரஹ்லாத வரதுனிகே ஜெய். ஸ்ரீ நரசிம்மூர்த்தியோடைய அவதாரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல சுவாமி உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படிங்கிற ஒரு பகவானுடைய கருணையை காட்டினார். ஆனா பிரஹ்லாதருக்கு இந்த வரம் அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் ஏற்படுத்தல. ஏன்னா சாதாரண ஜனங்கள் எல்லாம் வரம் கேக்கறதுக்கு வேண்டி வரம் என்ன வேணும்னா கேளு அப்படின்னு கேக்கறதுக்கு வேண்டி ஒரு ஜாமிதா பெருசா லிஸ்டே போட்டிருப்பார் பகவான்கிட்ட கேக்கறதுக்கு. ஆனா அசுரனுடைய குலத்துல பிறந்தால் கூட பிரஹ்லாதனுக்கு ஏகாந்தித்வாத்து ஒரு நிருபாதிகமான பக்தி இருக்கிறதுனால சாதாரணமான லௌகிகமான விஷயம் எதுவுமே ஆசைப்படலை. அப்புறம் என்ன ஆசைப்பட்டார்? மாமாம் பிரலோபயோத்பத்தியா சக்தம் காமேஷு தைர்வரைஹி தத்சங்க பீதோ நிர்விண்ணோ முமுக்ஷுஸ்வாம் உபாஷ்ரிதஹ. சுவாமிகிட்ட சொல்றார், நரசிம்மமூர்த்தியை பார்த்து சொல்றார், என்ன பிரலோபம் பண்ணாதேங்கோ, பிரலோபம்னா இத காட்டி மயக்காதேங்கோ அப்படிங்கிற அந்த வரத்தை காட்டி ஆசையை உண்டாக்காதேங்கோ. மாம் தைஹி வரைஹி மாம் பிரலோபய, அப்பே நீங்க தரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய வரங்கள் எனக்கு ஆசை உண்டாக்கப்படாது, ஆசையை கொள்ளிக்காதேங்கோ. ஏன்னா நான் வந்து முமுக்ஷுஹூத்வாம் உபாசிரிதா, மோக்ஷார்த்தியாக வாக்கும் நான் உன்னை சரணம் அடைஞ்சிருக்கேன். அந்த மோக்ஷத்துக்கு கீழே வரக்கூடிய அல்பமான விஷயங்கள் எது கிடைச்சாலும் திருப்தி வராதே. அதனால வரம் ரிஷீஸ்வாபிமதம் அப்படிங்கிற பகவான் அருள் பண்ணினாரே, அந்த வரம் எனக்கு இந்த மாதிரி சாதாரண வர ஒரு ஆசையெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி இருக்கப்படாது, மோட்சத்துக்கு வேண்டி உன்னை சரணம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு பிரஹ்லாதன் முதல்ல எடுத்ததும் சொல்றார். எனக்கு பிரத்ய பாவம் தந்து அருள் பண்ணு. ந அந்யதா தே அகில குரு கடதே கருணாத்மனஹ எஸ்த ஆசிஷாசாஸ்தே நச பிரத்யஸ வைவனிக்கு. ஒரு பிரத்யனா இருப்பவர் அவருடைய லட்சணம் என்னது, அவரை எப்படி பகவானுடைய பிரத்தி என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது பிரஹ்லாதன் சொல்ற. என்ன அப்படின்னா, ஹே ஜெகத்குரு கருணாமூர்த்தி, உங்ககிட்ட வந்து எதுவுமே கேட்காம இருக்கிறது தான் பிரத்திய குணம். என்ன பிரத்தியன், உன்னுடைய சேவை பண்றதுக்கு உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு பக்தி அதிகரிக்கிறதுக்கு வேண்டி கேட்டா பரவாயில்லை, ஆனா தன்னுடைய அபீஷ்ட வரங்களை ஆசிஷா ஆசாஸ்தே ஆசைன்னு ஒன்னு வந்தாலே தப்புதான். ஆனா அந்த ஆசையில அந்த ஆசையே நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட வந்து கேட்கிறாளே, அவர் வந்து ந பிரித்யா, அவர் யதார்த்த பிரித்யம் கிடையாது. அப்புறம் யாரு அப்படின்னா, சவை வணிக்கு, ஒரு பிசினஸ் தான் பண்றா, பிசினஸ் மேன் அவர். எனக்கு இதை தா அதை தா அப்படின்னு கேட்டேன்னு உங்க உன்னை வந்து சரணம் அடையறானா, நிச்சயமா அவன் பிரித்தியன் கிடையாது. அதனால எனக்கு எந்த வரமும் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. அப்படியே உங்களுக்கு வரம் தரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எதிராசீஷமே காமான் வராம் ஸ்வம் வர தர்ஷப காமானாம் ஹிருத்ய சம்ரோகம் பவதஸ்து விருணே வரம். என்னுடைய மனசுல ஏதாவது ஆசை வராம, ஏன்னா மனுஷன்லவா, மனுஷிய குணம் என்னதான் இருந்தாலும் பகவான்கிட்ட போய் கண்ணை மூடி அந்த சுவாமியை பாக்கறதே நம்மள ஏதாவது கஷ்டம் நம்மளை தூண்டி பகவான்கிட்ட சொல்ல வச்சுடும், எனக்கு இதை பண்ணித்தா கிருஷ்ணா, எனக்கு இதை பண்ணித்தா நாராயணா அப்படின்னு. அந்த ஆசைய கூட வராம தடுத்து நிறுத்து சுவாமின், அந்த வரத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அழகா சொல்றார். ஏன்னா ஆசையை விட்டாச்சுன்னா என்ன குணம்? இப்படி பிரஹ்லாதன் கேக்குறாரு, என்னுடைய ஆசையை வராம தடுத்துடு, அப்படி எங்கேயாவது வந்ததுன்னா வராம தடுத்துடு சொல்றாரு. அப்படி ஆசையை விடுறதுக்கு என்ன அவ்வளவு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சரீராந்தஸ்திதமான ஹிருத் புண்டரீகத்துல இருப்பவனான அந்த பகவானை அடையணும், பகவத் சாரூபியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான குவாலிட்டியே ஆசையை விடுறது அப்படிங்கறதான். காமா யதா விமுஞ்சதி அப்படின்னு எடுக்கிறார். என்ன சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன குவாலிட்டி வேணும், என்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னா, ஆசைய விடணும், காமங்களை விடுறது. அதனால எனக்கு ஆசைகள் வராம ஆசீர்வாதம் பண்ணு சொல்லி, நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரையே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனேன்னு அந்த குழந்தை பிரஹ்லாதன் நமஸ்காரம் பண்றார் திரையின் சொல்லி. அப்ப நரசிம்மன் சொல்றார், நரசிம்மன் சொல்றார், நைகாந்தி நோமே மயி ஜாத்விஹாஷிஷ ஆஷாசதோ முத்ரசயே பவத்விதாஹ அதாபி மன்வந்தரமேதத்ர தைத்யேஸ்வரானாம் அனுபுங்ஷ்வ போகான். என்னுடைய ஏகாந்தினகா நிருபாதிக பக்தர்கள் யாரா இருந்தாலும் இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சுக அனுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு எங்கிட்ட வருவா. அது பிரார்த்தனை செப்பரேட்டா ஆசாஸ்தே, என்னுடைய பக்தர்கள் அப்படி எல்லாம் செப்பரேட்டா ஆசைப்படணும்னே இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி கிவன். என்னது, என்னுடைய பக்தர்கள் நிச்சயமா இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் சந்தோஷமா இருப்பார்கள். ஆனாலும் பிரஹ்லாதா நீ வரம் கேட்காட்டாலும் நானே தரேன்னு அந்த கருணாமூர்த்தி சொல்றார். என்னது, இந்த மன்வந்திரம் பூரா இந்த உலகத்துல அசுர சக்கரவர்த்தியாக சுக அனுபவங்களை அனுபவி. இப்போ நம்ம வந்து உத்தம பக்தர்களுடைய ஸ்லோகத்துல பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதா அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி, பரம பாகவதர்களை ஸ்மரணை பண்றதே முதல்ல ஃபர்ஸ்ட் யார் வரார், பிரஹ்லாத, அதுக்கப்புறம் தான் நாரதரே குருவே அப்புறம் வரார். அந்த பகவான் அந்த அசுர சக்கரவர்த்தி குலத்துல அந்த பரம பாகவதர்களுடைய முன்னாடி லைன்ல பகவான் கொடுத்துட்டார் ஸ்தானத்தை பிரஹ்லாதனுக்கு. அப்படி நிஷ்காம பக்தனுக்கு வேற என்ன பகவானுக்கு அருள் பண்ண முடியும்? அவருக்கும் எந்த ஆசை இல்லை பிரஹ்லாதனுக்கும், பகவானுக்கும் கொடுக்காம இருக்க முடியல அவ்வளோ கருணை. அதனால முதல் வரமா இந்த உலகத்தை அசுர சக்கரவர்த்தியாக நீ ஆள், சுக அனுபவங்களை அனுபவி. இவருக்கு பிரஹ்லாதருக்கு இப்படி கொடுக்கலை அப்படின்னா பலங்கள்ல எதிர்பார்ப்பில்லை, அர்ப்பண புத்தியோட அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கர்மமாக்கும். இது வந்து பந்த ஹேது ஆச்சே, என்ன வந்து கட்டி போட்டுடுமே அப்படின்னு பிடிக்காம போனாலோ பிரஹ்லாதனுக்கு, எனக்கு ராஜாதிகாரம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலோ அப்படிங்கறதுனால பகவானே வரம் கொடுத்து அருள் பண்ற. அதுக்கப்புறம் புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ணி நீ கால கிரமேணமா முக்த பந்தா கர்ம பந்தத்துல முக்தனாயி என்னை வந்து அடைவாய்ப்பான்னு கொடுக்கிறார். மேலும் வரம் வரையே தத்தே வரதேசான் மகேஸ்வர யதனிந்தத் பிதாமேத்வாம் அவித்வாம் தேஜ ஐஸ்வரம். பிரஹ்லாதன் கேக்குறார், என்னுடைய அப்பா வந்து உங்க மேல துவேஷம் வச்சிருந்தா எதற்காக அப்படின்னா, தன்னுடைய தம்பிய சோதர காத்தகன் ராத்ருகா என்னுடைய தம்பிய கொன்னான் அப்படிங்கறதுனால அந்த துவேஷம் வந்தது. அதனால தகாத்த பல விஷயங்கள் பண்ணினார். அதுல வந்து கோபத்துல நீங்களும் அவரை மகர்ஷியாக அணிந்தது, அந்த குடலை எடுத்து அவருடைய உயிரை எடுத்தேல் அப்படின்னு சொல்ற. அப்படியே இருந்தாலும் அவர் என்னுடைய அப்பா, அப்பாவுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து சுத்தனாக்கணும், பூயேத சுத்தி பண்ணுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். என்னதான் இருந்தாலும் அப்பா தானே, அசுர சக்கரவர்த்தி தான், உங்களை துவேஷம் பண்ணினார் தான், ஏதோ அறிவில்லாமை அந்தகாரத்துல இருட்டுல இருந்ததுனால தப்பு பண்ணிவிட்டார், அதை மன்னிச்சு அவரை சுத்திப்படுத்துங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாரு? பிரஹ்லாதன். அப்பா மேல எவ்வளவு சினேகம் பாருங்கோ. அந்த அதே அப்பா தான் என்ன பண்ணிருக்கார், இந்த குழந்தைய வதம் பண்ணணும் அப்படின்னு துணிஞ்சு பல கஷ்டங்களையும் கொடுத்திருக்கார். ஆனா திருப்பி அந்த பிரஹ்லாதன் அவருக்கு நல்லதுன்னு நினைக்கிறான். இதுதான் பக்தனுடைய லட்சணம். தனக்கு யாராவது தப்பா பண்ணினாலும் அவளும் நிம்மதியா சந்தோஷமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல்னு பிரார்த்தனை பண்றவன் தான் உத்தமனான பக்தன் அப்படின்னு அழகா பிரஹ்லாதனுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை படிக்க வைக்கிறது. எப்படி வாழணும், எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்ப பகவான் சொல்றார், என்னப்பா இது ஒரு வரமா, திரிசப்தபிஹி பிதா பூதஹ, பாபம் இல்லாத பாபம் அழிந்த பிரஹ்லாதா, உன்னுடைய அப்பா திரிசப்தபிஹி, 21 தலைமுறை உனக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூட அத்தனை பேரும் சுத்தி ஆயாச்சு நீ பிறந்ததுனாலேயே. அதனால உன்னுடைய வம்சம் பூரா சுத்தம் அடைஞ்சிருக்கு, கவலைப்படாதே. அஸ்ய கிரகே ஜாத்தாக அவை, நீ பிறந்ததுனாலே. அது எப்படி அப்படின்னா, அதுதான் சத்சங்கம் அப்படிங்கிறது. ஒரு பரம பாகவதன் ஒரு குலத்துல பிறந்தாலே எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் அது சுத்தி ஆயிடுமா? அது எப்படி அப்படின்னா, பிரஹ்லாதன் அத்திர அசுர குலத்துல பெட்டு அதுக்கு நடுவுல இருந்து நாராயண நாராயணா சொல்லி சொல்லி நாராயண மகத்துவத்தை சொல்லி அத்திர அசுர குழந்தைகளையும் நாராயண பக்தியில ஏற்படுத்தினாரே, அதுதான் விஷயம். குலமுத்தம் சுத்தி ஆகும். ஒரு பரம பாகவதன் வந்துட்டார் அப்படின்னா, இப்ப நம்ம பாகவதம் சேவிக்கிறோம், நாராயணியம் சேவிக்கிறோம், ராமாயணம் சேவிக்கிறோம் அப்படின்னா, இதனுடைய பலன் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குழந்தைகளுக்கு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு, குழந்தையோட குழந்தைகளுக்கு, அப்படி நம்மளுடைய பரம்பரையே புஷ்டிப்படுத்துறது. அது அதுக்கு ரொம்ப பிரமாணம் இந்த பிரஹ்லாத சரித்திரம் தான். நம்ம பகவானை வழிபடுறோம், பகவத் பக்தி பண்றோம் அப்படின்னா, அது சுவார்த்த லாபத்துக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய குடும்பமே செழிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லைன்னு நரசிம்மமூர்த்தியே பிரஹ்லாதன் தான் சொல்றார். எத்ர எத்ர ச மத் பக்தாக பிரசாந்தாக சமதர்ஷினஹ சாதவஹ சமுதாச்சாராஹ தே பூயந்த்யபி கீகடாஹ. எத்தனை நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் வந்துட்டானா அத்தனையும் பாசிட்டிவ் ஆறா போல. எத்தனை பெரிய ஜலமா இருந்தாலும் உப்பு கொஞ்சமா போட்டா உப்பு ரசம் ஆவறதே, அதுதான் போல என்னுடைய பக்தர்கள் எங்கெல்லாம் இருக்காளோ தர்ம எங்கெல்லாம் இருக்காளோ கீக்கட்டாக அப்பி தர்மம் ஆச்சரிக்காம ஒரு கீக்கட்டமான ஒரு இடத்துல இருந்தாலும் அது சுத்தமாயிடும். ஒரு கெட்டு போன இடமா இருந்தால் கூட அது சுத்தமாயிடும். இதற்குதான் நம்ம வீட கூட வைகுண்டமாக்கலாம் அப்படின்னு சொல்றா பெரியோர்கள். எப்படி அப்படின்னா, நம்ம ஜபம் பண்ண பண்ண பண்ண பண்ண பண்ண அதனுடைய சக்தி, அந்த வைப்ரேஷன் நம்ம வீடையே சந்தோஷமா ஆனந்தம் தரக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய பவர், நம்மளுடைய மனசு எப்பவுமே நம்மளுக்கு சந்தோஷம் இருந்தாதான் மத்தவாளை சந்தோஷப்படுத்த முடியும். நம்மளே கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா மத்தவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நம்மளை எவ்வளவுக்கு எவ்வளோ பகவன் நாமாவை சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம எனர்ஜி ஏத்திக்கிறோம். அந்த எனர்ஜி என்ன பண்றது அப்படின்னா, மத்தவாளுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவாளையும் உத்தாரணம் பண்றது. அதுதான் பிரஹ்லாதன் காட்டித்தரார். அதனால பகவான் சொல்றார், கவலைப்படாதேப்பா, உன்னை சார்ந்திருக்கிறவ அத்தனை பேருமே சுத்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அழகா பகவானுடைய மடியில் உட்கார்ந்துருக்கார் பிரஹ்லாதன். ஒரு குழந்தை அப்பாட்ட பேசுற மாதிரி, அப்பா குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. இப்படி பகவான் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிரஹ்லாத வரதனை பக்த குலத்துக்கே சூடாவணியாக வச்சு எல்லாம் நல்லதே வரும் அப்படின்னு அந்த கோபமும் அடங்கி சமாதானமா பிரஹ்லாத நரசிம்மனாக காட்சியை கொடுத்து அத்தனை உலகத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ற. எதற்கு அப்படின்னா, பிரஹ்லாதன் சொல்ற, நீங்க வந்து எல்லாரையும் காப்பாத்துவேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் தான் நான் போவேன் அப்படின்னு பிட்டிவாசி. அதுதானே குரு அப்படிங்கிறவர். எல்லாரையும் காப்பாத்துங்கோ, எல்லாரையும் கரையேத்துங்கோ அப்படின்னு பகவான்கிட்ட வரம் வாங்கி அந்த பகவான் நரசிம்மரும் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி லோகத்துக்கே சமாதானத்தை கொடுத்தார். யாருக்கு எந்த பயம் வந்தாலும் இந்த நரசிம்ம சரித்திரத்தை கேட்டாலே போதும், அந்த பயம் நம்மளை விட்டு விலகிடும். சர்க்கஸ்தித்யப்யேஷஸ்ய குணகர்மானுவர்ணனம் பராவரேஷாம் ஸ்தானானாம் காலேன வ்யத்யயோ மகான் தர்மோ பாகவதானாம் ச பகவான் யேன கம்யதே ஆக்யானேஸ்மின் சமாம்நாதம் ஆத்யாத்மிகமசேஷதஹ. பகவத் பக்தனான பிரஹ்லாதனுடைய இந்த சரித்திரத்தை என்ன தரும் இத கேட்டா அப்படின்னா, பக்தி ஞானம் விரக்தி வைராக்கியத்தை தந்து அந்த பிரஹ்லாதன் உடைய நரசிம்மரோட பக்தியில, அந்த பக்தியில் கசிந்த உள்ளமாக இருக்கும், உள்ளம் தெளிவு வரும், மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனையில அசுர சுவாவமாயிருந்தால் கூட சாத்விகமான சுவாவத்தை நம்மளுக்கு தந்து அருள் பண்ணும் அப்படின்னு இந்த சரித்திரம் கேட்டா ஆத்மீயமான குணங்கள் இதெல்லாம் கிடைக்கும். மேலும் என்ன அப்படின்னா, இந்த பாவனமான சத்கதைய கேக்குறவாளுக்கு கர்ம பாஷங்கள்லேருந்து மோச்சனம் கிடைக்கும். கர்ம பாஷைஹி விமுச்சியதே கர்ம பந்தம் அப்படின்னு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோம் இந்த உலகத்துல, இதுல இருந்து நம்மளுக்கு முக்தி கிடைக்கும். யஹ பிரயதஹ ஸ்ருத்வா படேத அகதோ பயம் லோகம் ஏதி. எந்த ஒருத்தர் ஏகாகிர சித்தத்தோட இத கேக்கிறாளோ, படேத படிக்கிறாளோ, பாராயணம் பண்றாளோ, அவளுக்கு எந்த அகதோ பயம் எந்த பயமும் தீண்டாத அவளுக்கு இந்த சம்சார பயத்திலேந்து கூட முக்தியை அடைவார் அப்படின்னு சொல்லி இந்த நரசிம்ம சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய தத்துவம் ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னா யாரு? ஹிரண்யம்னா ஸ்வர்ணம், கஷிப்புனா அந்த ஸ்வர்ணத்தை மூடக்கூடின விஷயம் கஷிப்பு. அப்ப இது இதுல என்ன ஸ்வர்ணம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்ளம், உள்ளத்துல இருக்கக்கூடிய ஸ்வர்ணமாக கூடின சைத்தன்யம், அந்த பகவான் இருக்காரு அவர் தான் ஸ்வர்ணம். அது கஷிப்பு அப்படிங்கிற என்னது அபிவேகத்தினால மூடப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் சைத்தன்யம் மூடப்பட்டிருக்கோ, பகவானை தெரிஞ்சுக்காம அளவில் இருக்காளோ, அவிவேகத்தோட இருக்காளோ, அகங்காரத்தோட இருக்காளோ, அவ எல்லாருமே இந்த ஹிரண்ய கஷிப்பு தான். பிரஹ்லாதன்னா யாரு அப்படின்னா, பகவானை தெரிஞ்சுண்டு உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்தை புரிஞ்சுண்டு எங்கும் பகவான்மயமா பார்க்கக்கூடியதும், தன்னுடைய தானும் சுகத்தை அனுபவித்துண்டு அந்த சுகத்தை மற்றவாளுக்கும் பருகிண்டு அத்தனை பேரையும் சுகத்துல ஆழ்ந்து வைக்கக்கூடிய ஒரு புருஷன் தான் பிரஹ்லாதன். அந்த பிரஹ்லாதனுடைய அர்த்தமே தானும் சுகம் அனுபவித்து மற்றவாளுக்கும் சுகத்தை கொடுக்கறதுன்னு அர்த்தம். நேர் ஆப்போசிட், ஹிரண்யகசிபு அப்படிங்கறத உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்தை தெரியாம துக்கத்தை கொடுக்கிறது, பிரஹ்லாதன் அப்படிங்கறது உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்தை தெரிஞ்சு சுகத்தை கொடுக்கிறது. இவ ரெண்டு பேரும் சரி, நரசிம்மர் அவதாரம் பண்ணினாலே பண்ணிய அந்த ஹிரண்யகசிபு மடியில போட்டு பயத்தை கிழிச்சு அந்த குடல் மாலைய கீறினார் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன குடல் மாலையை கீறினார் அப்படின்னா, ஹிருதய கிரந்தி பேதனம். ஹிருதய கிரந்தி மனசுக்கு கட்டுப்பட்ட மூணு விஷயங்கள், ஒன்னு ஷரீர போதம், இன்னொன்னு ஷரீரத்துக்கு கூட இருக்கக்கூடிய என்னெல்லாம் சுகத்தை தருமோ, ஷரீரத்துக்கு சுகத்தை தரக்கூடிய பொருள்கள் அத்தனையும், மூணாவது ஷரீர சம்பந்தமான பந்தனங்கள், இந்த மூணுத்தையுமே கிழிச்சு போடுறார் நரசிம்மமூர்த்தி. எப்படி பிரஹ்லாதன மாதிரி பக்தி பண்றத, வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ. அப்படி பகவான் கிழிச்சு போடத்த என்ன ஆகுறது, நம்மளுடைய சர்வ சம்சயமும் இல்லாம ஆகுறது, சந்தேகங்கள் இல்லாம ஆகுறது, பகவானை அறிந்துக்க முடியறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுதான் தாத்விகமான தலத்துல இந்த நரசிம்மமூர்த்தி சரித்திரத்தை பார்க்கின்றது. பகவான் எங்க அவதாரம் பண்ணணும், வெளியில கிடையாது, ஒரு தூண்ல கிடையாது, நம்மளுடைய உள்ள அவதாரம் பண்ணி அந்த நரசிம்மமூர்த்தி நம்மளுடைய ஹிருதய கிரந்தியை பேதனம் பண்ணி நம்மளை உத்தாரணம் பண்ணி அவருடைய திருவடியில சேர்த்துப்பார் அப்படிங்கிறது தான் விஷயம். எப்போ பிரஹ்லாத நாட்டமா பக்தி பண்றதுன்னு சொல்லி அந்த சிங்கப்பெருமானுடைய புகழை எவ்வளவு சொன்னாலும் தீராது. சௌலபியமான குணம், ஒரு மிருகமும் அல்லாமல் மனித வேடமும் அல்லாமல் ரெண்டும் கலந்தார் போல அருள் பண்ணின அந்த நரசிம்மமூர்த்தியின் பாதத்துல அச்சஞ்சலமான பக்தியை ஏற்படுத்தட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த நரசிம்ம சரித்திரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜெய் போலோ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய். பிரஹ்லாத ரக்ஷகாயாஸ்து தைத்ய பிராணாபஹாரிணி குருவாத புரீஷாய நாரசிம்ஹாய மங்களம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீ மஹிஷாஹ. கோப்ராஹ்மணேபிஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதஹ. ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. காயேன வாசா மனசேந்திரைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நாராயண நாராயண நாராயண நாராயண கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம ராம.